சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனார் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயர் இல்லை கண்ணே, அதற்காக பாடினேன். வரும் எதிர்கால அதற்காகத்தான் பாடினே. முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டு. என்னை மண்ணோடு கலந்து விடு. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு. இந்த நெஞ்சோடு கலந்து விடு நிலவே நிலவே இந்த விண்ணோடு கலந்து விடு